சொல்லுவார்கள். என்று அதற்கு பெயர். அது சிறப்புக்குரிய ரத்தினம், மிக பொலிவான தன்மை உடையது. உலகத்தில் உள்ள மற்ற ரத்தினங்களை எல்லாம் விட மகத்துவம் மிக்கது அது. அவ்வளவு தூரம் அது பொலிவும் சிறப்பும் உடையது. ஏனென்றால் அது திருமாலின் மார்பில் இருக்கிறது. அப்படியானால் அதற்கு அதனுடைய சிறப்புத்தன்மையை நாம் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. திருமாலினுடைய மார்பில் அது ஜொலித்துக் கொண்டே இருக்கும். திருமாலோ கருநிறம் வாய்ந்தவர். திருமாலினுடைய நிறம் கருநிறம். கருநிறம் வாய்ந்த திருமாலினுடைய மார்பில் அந்த மணி ஜொலிப்பதை நாம் கற்பனையில் உள்ளுக்குள்ளாக சிந்தித்துக் கொள்வோம். திருமாலினுடைய மார்பில் அந்த மணி ஜொலிக்கிறது. இப்போது இந்த சூரிய உதயத்திற்கு வருவோம். திருமாலும் கருநிறம், இந்த கடலும் கருநிறம். அந்த கடலில் சூரியன் உதயமாகிறார். சூரியனுடைய அந்த காலை உதயத்தை பார்த்தால் அது அவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அவ்வளவு ஜாஜ்வல்யமான ஒரு தரிசனத்தை நாம் பெறுவோம். அந்த நேரத்தில் ஏதோ ஒரு மாணிக்கம் அந்த கீழ் திசையில் தோன்றுவது போல் நமக்கு அந்த காட்சி தெரியும். மாணிக்க மணிதான் அங்கு யாரோ கொண்டு வந்து வைத்திருப்பது போல் நமக்கு தோன்றும். அந்த கருங்கடலில் அந்த சூரியனுடைய உதயம் எப்படி இருக்கிறது என்றால், கருநிறம் உடைய திருமாலினுடைய மார்பில் கௌஸ்தவமணி காட்சி அளிப்பது போல் இருக்கிறது என்று கம்பர் இங்கு ஓமையை சொல்லி. பரமன் மார்பிடை சுடர்மணி கரசன, சுடர் மணிக்கு அரசு என்பது இங்கு அந்த கௌஸ்துவ மணியை குறிக்கிறது. மணிக்கெல்லாம், அதாவது ரத்தினங்களுக்கெல்லாம் அரசு, ரத்தினங்களுக்கெல்லாம் தலைமை ரத்தினம் அந்த கௌஸ்துவ ரத்தினம் தான். அதனால் அந்த கௌஸ்துவ ரத்தினத்தை சுடர் மணிக்கு அரசு என்று கம்பர் குறித்தது. அப்படி கௌஸ்துவமணி திருமாலினுடைய மார்பில் தோன்றுவது போல திரைகடலில், அரிய நிறை திரைகடலில் சூரியன் உதயமானான் என்று சூரிய உதயத்திற்கு ஒரு ஓமானத்தை சொல்லியிருக்கு. ஆக சந்திர அஸ்தமனத்திற்கு ஒரு ஓமானம், சூரிய உதயத்திற்கு ஒரு ஓமானம் விதமாக அமைத்து இந்த பாடலை யாத்திருக்கிறார் கம்பர். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் ஐயா, அந்த இரவின்றது வந்து ரவின்ற சமஸ்கிருத சொல் தானே சூரியனை குறிக்க? அந்த ரவி என்று சமஸ்கிருதத்தில் அதை சொல்லுவார்கள். அது தமிழ் மரபுக்கு ஏற்ப முன்னதாக ஈ என்ற எழுத்து சேர்ந்து வருகிறது. தமிழில் வார்த்தைகள் ரகரத்தில் ஆரம்பிப்பது. ரகரத்தில் எந்த வார்த்தையை ஆரம்பித்தாலும் அது தமிழ் வார்த்தை அல்ல என்று உறுதியான ஒரு முடிவுக்கு வந்தது. அதில் இரண்டாம் கருத்துக்கே இடம் இல்லை. ஏனென்றால் தூய தமிழ் வார்த்தை எதுவுமே ரகரத்தில் ஆரம்பிப்பது, அது ஆரம்பிக்க கூடாது என்பது இலக்கண விதி என்பதனால் அதை சொல்லும் போது, அந்த வார்த்தைகளை சொல்லும் போது முன்னதாக இகரம் அல்லது உகரம் சேர்த்து எழுதுவது ஒரு மரபு. அதனால்தான் ராமனை சொல்லும் போது இராமன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதே போல ரவியை சொல்லும் போது இரவி என்று சொல்லி. சரி. ரொம்ப சுவையா இருக்கு ஐயா. அது நான் இப்போ ஜஸ்ட் 2 வாரம் முன்னால ஒரு பஹாமாஸ்ன்னு பக்கத்துல ஒரு தீவுக்கு போயிருந்தேன். அங்க டெய்லி காலையில சூரிய உதயம் அண்ட் அஸ்தமனத்தை பாக்குறது தான் மெயின் வேலை. நீங்க சொன்ன பிறகு அதை கற்பனை கண்ணில் வச்சு பார்த்தா இன்னும் ரொம்ப அழகா தெரியுது. இதே போல திருமுருகாற்று படையில சூரிய உதயத்தை நக்கீரர் முருகனோடு சம்பந்தப்படுத்தி சொல்லியிருப்பார். அந்த நீலக்கடல் என்பது நீல மயில் போலவே இருக்கிறது. அதில் தோன்றக்கூடிய சூரியன் என்பவன் முருகப்பெருமான் போலவே இருக்கிறது. ஆக சூரிய உதயம் என்பதே முருகன் மயிலின் மீது வருவது போல இருக்கிறது என்று நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் பாடியிருப்பார். அப்படி கற்பனை செய்து பார்த்தால் அப்படியே இருக்கும். முருகனுடைய நிறம் என்பது ஒரு செந்நிறம், அவருடைய நிறம் செந்நிறம் தான். அவர் ஒரு ஈழமயில் ஏறி அமர்ந்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது காலை நிற அந்த சூரியோதய காட்சி என்று நக்கீரர் பாடியிருக்கிறார் அந்த பாடலில். அதே அந்த அந்த கற்பனையை எளிமையாக்கி ஒரு பாடல் வந்திருக்கிறது, எளிமையாக்கி ஒரு பக்தி பாடல் வந்திருக்கிறது. அந்த பக்தி பாடல் எழுதியவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை. அது அந்த பாடல் அநேகமாக நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள். அது திரைப்படத்தில் வந்த பாடல் அல்ல, தனியாக இந்த பக்தி பாடல்கள் எல்லாம் வருகின்றன அல்லவா, அதில் அந்த தொகுப்பில் இடம்பெற்று. காலையிலும் கடலில் உந்தன் காட்சி தெரியுது, முருகா கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது. காலையிலும் கதிரில் உந்தன் காட்சி தெரியுது, காலை சூரியனில் முருகா நான் உன்னை பார்க்கிறேன், கடல் அலை என்பது மயில் சிறகை விரித்து அப்படியே பறந்து வருவது போல இருக்கிறது. அந்த கடல் அலைகள் ஆர்ப்பரிப்பது, அப்படி கடல் பொங்குவது, அந்த நீலக்கடலினுடைய அந்த பொங்குதல் என்பது மயில் சிறகை விரித்து பறந்து வருவது போல் இருக்கிறது. அந்த அந்த சூரியன் என்பது அந்த மயிலின் மீது நீ இருப்பது போல இருக்கிறது என்று அந்த பாடல், நீங்கள் சிலர் அந்த பாடலை கேட்டு அது அதிகமாக பல இடங்களில் ஒலிக்கக்கூடிய பாடல். காலையிலும் கதிரில் உந்தன் காட்சி தெரியுது, முருகா கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது. அது அந்த முருகாற்று படையினுடைய அந்த கற்பனையை உள்வாங்கி இப்போது உள்ள ஒரு கவி, இப்போது யாரோ ஒரு கவிஞர் அதை எளிமைப்படுத்தி எழுதிய பாடல் தான். ஐயா, நீங்க இந்து அப்படின்ற வார்த்தை வந்து வடமொழியிலேருந்து வந்திருக்கு, அது வந்து திருமூலர் உபயோகம் பண்ணியிருக்காரு சொன்னீங்க. பாரதியார் நமக்கு தெரியும், காசியில போய் இருந்தாரு, வடமொழி படிச்சாரு, அதெல்லாம் தெரியும். அப்போ வந்து சங்ககால புலவர்களுக்கும் வடமொழி தெரிஞ்சிருக்கிறதா, எப்படி வந்து அவங்க அந்த வார்த்தைகளை உபயோகம் பண்ணியிருக்காங்க? ஆமா, சங்க காலத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சங்ககால இலக்கியங்களில் வடமொழி சொற்கள் மிக குறைவு, அதிகம் கிடையாது. நீங்கள் திருக்குறளையே எடுத்துக்கொள்வோம், அது சங்க காலத்தை ஒட்டிய ஒரு நூல். அதில் அதிகபட்சமாக ஒரு 13 வார்த்தைகளை வார்த்தைகள் மட்டும்தான் வடமொழி வார்த்தைகள் என்று சிலர் அறிஞர்கள் அதை சொல்லுகிறார்கள். ஆனால் சிலர் ஒரு 20-30 வார்த்தைகள் உண்டு என்றும் சொல்லுவார்கள். அதில் சில அபிப்பிராய பேதங்கள் இருக்கு. சில சொற்கள் அது தமிழ் சொல்லா வட சொல்லா என்று தீர்மானமாக உறுதிபட தெரிவிக்க முடியாததனால் ஒரு சாரார் இது தமிழ் சொல்லுதான் என்று சொல்வார்கள், ஒரு சாரார் இல்லை இல்லை இது வடமொழி சொல்லுதான் சொல்லுவார். இப்படி இரண்டு கருத்துக்கள் உடைய சொற்கள் சில சொற்களும் அதில் இருக்கின்றன. உண்மையிலேயே வடமொழி சொல்தான் என்று தீர்மானமாக சொல்லக்கூடிய சொற்களும் அது இருக்கின்றன. ஆனால் மிக குறைவாகத்தான் அந்த சங்க இலக்கியங்களிலும் திருக்குறளிலும் அந்த வடமொழி சொற்கள் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். வடமொழி சொற்களை எடுத்து கையாளலாம் என்பதற்கு தொல்காப்பியரே அனுமதி கொடுத்திருக்கிறார். நம்முடைய இலக்கண நூலில் வட சொல் வட எழுத்து ஒருகி அது தமிழில் வந்து பயன்பாட்டில் இருக்க வேண்டும் என்று அவர் இலக்கணம் நிர்ணயிக்கிறார். நீங்கள் வடமொழி சொற்களை எடுத்து தமிழில் கையாளும் போது அந்த எழுத்துக்களை நீக்கிவிட வேண்டும். அந்த வடமொழி எழுத்துக்கள், வடமொழிக்கே உரிய தனித்த உச்சரிப்புடைய எழுத்துக்கள் இருக்கின்றன அல்லவா, அந்த ஜ க ஷ இவற்றையெல்லாம் இந்த எழுத்துக்களை எல்லாம் நீக்கிவிட்டு தமிழ் மரபுக்கேற்ப அந்த வார்த்தைகளை மாற்றி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தொல்காப்பியரே அதற்கு அனுமதியும் வழங்குகிறார். ஆக ஆதிகாலத்தில் இருந்தே அந்த வட சொற்களை உள்வாங்கி கொண்டு இலக்கியங்களில் பயன்படுத்தக்கூடிய நிலை இருந்ததை பார்க்கிறோம். ஆனால் மிக குறைவாக இருந்தது, அதிகமாக இல்லை, மிக குறைவாக தான் இருந்தது. பிற்காலத்தில் ஒரு 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு, 8, 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அது மிகுதியாக ஆரம்பித்தது. வட சொற்களை மிகுதியாக உள்வாங்கிக் கொள்ள தொடங்கினார்கள். இந்த மாதிரியான காவிய கர்த்தாக்கள் கம்பர் போன்றவர்கள் இன்னும் வில்லிபுத்தூர் ஆழ்வார், மகாபாரதத்தை தமிழில் தந்த வில்லிபுத்தூர் ஆழ்வார், இவர்களுடைய காவியங்களில் எல்லாம் வட சொற்கள் நிறைய பயன்பாட்டுக்கு வந்தன. ஏனென்றால் இந்த கதையே வடமொழியில் இருந்து தமிழுக்கு வந்தவைதான். எனவே இந்த கதையை சொல்லும் போது வட சொற்களையும் இவர்கள் அதிகமாக கையாளத் தொடங்கினார்கள். ஆனால் ஒரே ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். என்னவென்றால், அவர்கள் எந்த வட சொல்லை எடுத்து கையாண்டாலும் அதை தமிழ் மரபுக்கேற்ப முற்றிலும் ஒலி பெயர்ப்பு செய்து கொள்வார். அந்த ஒளியை அப்படியே அவர்கள் கையாள மாட்டார்கள். ராமன் என்றால் அதற்கு முன்பு ஈ சேர்த்து இராமன் என்றுதான் பயன்படுத்தினார். விபீஷணன் என்றால் அப்படி விபீஷணன் என்று பயன்படுத்தாமல் கம்பர் ஈடனன் என்று அந்த சொல்லையே மாற்றுகிறார். அந்த ஒளி தன்மையையே மாற்றி விடுகிறார். தமிழ் மரபுக்கேற்ப மாற்றி விடுகிறார். அதை செய்தார்கள். அது ஒரு விதத்தில் தமிழினுடைய அந்த தனித்தன்மை தொடர்ந்து பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமர்ந்தது. அப்படி அவர்கள் அதை தங்களுடைய ஒழிப்புக்கேற்ப மாற்றி கொண்டதனர். இந்த நிலைப்பாட்டில் ஆங்கிலேயர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் எல்லா மொழிகளில் இருந்தும் சொற்களை தாங்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவற்றை தங்களுக்கு எப்படி உச்சரிக்க முடியுமோ அப்படித்தான் உச்சரிக்கிறார்கள். அவர்கள் மற்றவர்களுடைய உச்சரிப்புக்கு தாங்கள் மாற வேண்டும் என்று இடர்படுவதில்லை. தங்களால் எப்படி உச்சரித்து விட்டு போக முடியுமோ அப்படி உச்சரித்து விட்டு போய்விடுகிறார்கள். திருவள்ளிக்கேணி அவர்கள் என்று அவர்களுக்கு சொல்ல வராவிட்டால் கிப்பிளிக்கேன் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். ஆனால் நம்மவர்கள் இன்றைக்கு எப்படி மாறிவிட்டார்கள் என்றால், கம்பர் காலத்தில் எல்லாம் மிக நன்றாகத்தான் இருந்தார்கள். அந்த பிற சொற்களை எல்லாம் கையாளும் போது நமது உச்சரிப்புக்கேற்ப மாற்றித்தான் பயன்படுத்தினார்கள். அப்படித்தான் இருந்தது. ஆனால் இன்று எப்படி மாறிவிட்டது என்றால், அந்த பிறமொழி சொற்களையும் அங்கு எப்படி உச்சரிக்கப்படுகிறதோ அப்படியே உச்சரிக்க வேண்டும் என்று மிகவும் போராடுகிறார்கள். முக்கியமாக ஆங்கில சொற்களை எல்லாம் அவ்விதமாகவே உச்சரிக்க வேண்டும் என்று நம்மவர்கள் மிகவும் சிரமப்படுவதை நாம் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு நிலைமை மாறிவிட்டது. நம்முடைய மரபுக்கேற்ப அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற தன்மை இல்லாமல் அவர்கள் எப்படி உச்சரிக்கிறார்களோ அப்படியே நாம் உச்சரிக்கக்கூடிய ஒரு நிலை இப்போது வந்திருக்கிறது. அது இன்னும் எவ்வளவு தூரம் மாறிவிட்டது என்றால், அவர்கள் தவறாக உச்சரிப்பதையும் நாம் ஏற்றுக்கொண்டு அப்படி உச்சரிக்கிறோம். அவர்களுக்கு நம் வார்த்தைகளை உச்சரிக்க முடியவில்லை, அந்த ஆங்கிலேயர்களுக்கு. அதனால் அவர்கள் திருவள்ளிக்கேணியே சிப்ளிக்கேன் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு நம்மவர்கள் நமது அந்த அருமையான அந்த வார்த்தையை விட்டுவிட்டு நம்மவர்களும் ட்ரிப்ளிகேன் என்று சொல்கிறார். பேருந்தில் பயணித்தால் அந்த பயணச்சீட்டு கேட்பவர்கள் ட்ரிப்ளிகேன் ஒன்று கொடுங்கள் என்றுதான் கேட்கிறேன், பெரும்பாலானவர்கள் கேட்கிறார்கள். அப்படி நிலைமை மாறிவிட்டது. அவர்கள் உச்சரிக்க முடியாமல் அப்படி உச்சரித்தார்கள். அதை இவர்கள் ஏற்றுக்கொண்டு அப்படி உச்சரிக்கிறார்கள். குறைந்தபட்சம் நமது சொற்களையாவது நாம் சரியாக அந்த உச்சரிப்பு மாறாமல் உச்சரிக்க வேண்டும். சைதா பேட்டை என்று சொல்வதுதான் தமிழ் மரபு. அந்த டையை சரியாக கடைசியில் ஒழிக்க வேண்டும். ஆனால் சைதா பேட் என்று சொல்வது என்பது ஆங்கில உச்சரிப்பு மரபு. அப்படித்தான் பலரும் சைதா பேட் என்று சொல்கிறார்கள். அப்படி நிலைமை மாறியிருக்கு. இதுதான் அன்றைய நிலைமைக்கும் இன்றைக்கு உள்ளதற்கும் உள்ள பெரும் வித்தியாசம். அன்றைக்கும் சொற்களை கையாண்டார்கள், பிற மொழியில் இருந்து சொற்களை எடுத்து கையாண்டார்கள். ஆனால் அது அவற்றை தமிழ் மரபுக்கு ஏற்ப, தமிழ் ஒழிப்பு முறைக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி மாற்றாமல் நாம் பயன்படுத்துகிறோம். பிற மொழி சொற்களை அவ்வாறே உச்சரிப்பதற்காக நாம் இப்போது அந்த ஷ, ஜ போன்ற எழுத்துக்களை எல்லாம் உள்வாங்கி இருக்கிறோம். அது காலத்தின் ஒரு மாற்றம் தான். அது சரி, அது ஒரு சரியான ஒரு நிலைப்பாடாக ஏற்றுக்கொண்டாலும் கூட, பிற மொழி சொற்களை சரியாக உச்சரிப்பதற்கு இந்த எழுத்துக்கள் எல்லாம் தேவை என்று ஏற்றுக்கொண்டாலும் கூட, நமது வார்த்தைகளையாவது நாம் சரியாக உச்சரிக்க வேண்டும். தஞ்சாவூரை தஞ்சாவூர் என்று சொல்வது சரியானது. அதை தேஞ்சூர் என்று தேஞ்சூர் என்று ஆங்கிலேயர்கள் உச்சரிப்பது போலவே உச்சரிக்க வேண்டிய தேவையில்லை என்பது ஒரு கருத்தாக இல்லை. ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னும் ஒரே ஒரு கேள்வி ஐயா, இப்போ வில்லிப்புத்தூர் அவர் சொன்னீங்க இல்லையா, அவர் வந்து மகாபாரதம் தமிழ்ல எழுதினாரு அப்படின்னு. அது மாதிரி இப்போ கம்பர் வந்து ராமாயணத்தை எழுதியிருக்காரு. இப்போ இவங்களுக்கு வந்து அப்போ ரெண்டு பன்மொழி இது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்போ ஒரு மூலத்தை எப்படி அவங்க படி அப்போ அப்போ வித்தியாசம் இல்லாம படிச்சிருக்காங்க அந்த காலத்துல. இந்த இந்த ஓகே வடமொழி கல்வி என்பது தொடர்ந்து இருந்திருக்கிறது. நிறைய வடமொழி நூல்கள் தமிழாக்கம் செய்யப்பட்டு, இப்படி கதைகள் மட்டுமல்ல, காவியங்கள் மட்டுமல்ல, தத்துவ நூல்கள் எல்லாம் தமிழாக்கம் செய்யப்பட்டு வடமொழியில் தத்துவ நூல்கள் நிறைய இந்த இருக்கு. வரம் யோக வாசிஷ்டம், பகவத்கீதை போன்ற நூல்கள் எல்லாம் இருக்கின்றன. இவை எல்லாமே செய்யுள் வடிவில் தமிழில் வந்திருக்கின்றன. பகவத்கீதை நீங்கள் பொதுவாக வசன வடிவில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள். ஆனால் அதே பகவத்கீதை செய்யுள் வடிவிலும் ஏற்கனவே எழுதப்பட்டு தமிழில் செய்யுள் வடிவிலேயே பகவத்கீதை இருக்கிறது. செய்யுள் வடிவிலேயே சம்ஸ்கிருதத்தில் உள்ள தத்துவ நூல்கள் எல்லாம் தமிழாக்கம் செய்யப்பட்டு இவற்றையெல்லாம் பார்க்கிறோம். இந்த தொடர்பு வெகு காலமாக இருக்கு. இப்படி இங்குள்ள அங்குள்ள பலவற்றை இங்கு மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு நிலை தொடர்ந்து வெகு காலமாக இருக்கு. கண்டிப்பா ஐயா, நான் கூட ஒரு கைவல்ய நவநீதம்னு ஒரு ஒரு புத்தகம் கொஞ்சம் படித்தேன். அதுவுமே இந்த மாதிரி வடமொழியிலேருந்து அவங்க தமிழில் அழகா மாத்திர மாதிரி ஒரு புத்தகம் தான் தத்துவம். அந்த ஒரு நூலினுடைய ஒரு விசேஷத்தன்மை என்னவென்றால், கைவல்ய நவநீதத்தை தமிழில் எழுதியவர் அவர் எந்த நூலினுடைய மொழிபெயர்ப்பாகவும் அதை செய்யவில்லை. ஆனால் பல்வேறு வடமொழி நூல்களினுடைய சாரமாக அந்த நூலை ஆக்கினார். வடமொழியில் சொல்லப்படக்கூடிய அத்வைத தத்துவத்தினுடைய சாரமாக கைவல்ய நவநீதத்தை அவர் தமிழில் செய்யுள் வடிவில் ஆக்கினார். தத்துவராயர் என்பவர் என்பது அவருடைய பெயர். நன்றி. அவர் ஆட்சி அதற்கு பிறகு என்ன நடந்தது என்றால், அந்த கைவல்ய நவநீதம் அந்த அத்வைத தத்துவத்தை மிக தெளிவாக மிகவும் வரையறுத்து சொல்லக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டவர் சிலர், ஏதோ ஒரு புலவர், அந்த கைவல்ய நவநீதம் தமிழில் வந்த அந்த கவிதை கைவல்ய நவநீதத்தை திரும்ப சமஸ்கிருதத்தில் மொழி மாற்றம் செய்தார். இது ஒரு வியப்புக்குரிய ஒரு சூழ்நிலை. தமிழில் ஒரு நூல் நூலை அவர் ஒருவர் எழுது ஏற்றுகிறார், அவர் வடமொழியின் பல நூல்களின் சாரமாக அந்த நூலை ஏற்றுகிறார், அந்த நூல் மிகவும் சிறப்பான நூலாக இருக்கிறது என்று கருதிய ஒரு புலவர் அதை மீண்டும் வடமொழிக்கு அப்படியே மொழிபெயர்க்கிறார். வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே மொழிபெயர்க்கிறார். அந்த சிறப்பு தன்மைக்குரியது அந்த கைவல்ய நவநீதம். ரொம்ப ரொம்ப சுவையான செய்தி ஐயா. கைவல்ய நவநீதம் தமிழில் மட்டுமல்லாமல் மலையாளத்தில், தெலுங்கில் எல்லாம் மொழிபெயர்க்கும் அவ்வளவு ஒரு பிரபலமான நூல். வேறு சந்தேகங்கள் இருக்கின்றன? வேற எந்த சந்தேகமும் இல்லையா? எளிமையான பாடல் தான் இது. அடுத்து எதிர்கோள் படலம், அடுத்த படலம் ஆரம்பிக்கும். இப்போது இவர்கள் பயணித்து மிதிலையினுடைய எல்லைக்கு வந்து விடுகிறார். அடுத்து இவர்கள் பயணம் விடிந்து விட்டது அல்லவா? விடிந்த பிறகு இவர்களுடைய பயணம் எப்படி இருந்ததை சுருக்கமாக சொல்கிறார். பயணித்து அவர்கள் கங்கை கரையை அடைந்து விடுகிறார்கள். கங்கை கரையில் இவ்வளவு தூரம் பயணித்து வந்த அந்த தாகம் தீருவதற்காக எல்லாரும் மிகவும் அவசர அவசரமாக அந்த நீரை பருகினார்கள் என்று கம்பர் அந்த ஒரு செய்தியை ஒரு பாடலில் சொல்கிறார். நீரை பருகினார் என்று சொல்லும் இடத்தில் கூட ஒரு கற்பனையை பயன்படுத்தி நீரை எல்லோரும் பருகுகிறார்கள். நிறைய பேர் அந்த பரிவாரத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவ்வளவு பேரும் மிக்க தாகத்தோடும் நீரை பருகுகிறார்கள். அப்படி பருகியதனால் கங்கையே வற்றி போய்விட்டதாம். கங்கை என்பது பாதாளம் வரைக்கும் ஆழ்ந்த நீர்நிலையை உடையது. அவ்வளவு ஆழமாக அது ஓடி வருகிறது. அவ்வளவு ஆழமான பாதையில் அது ஓடி வருகிறது. இவர்கள் பருகியதனால் அந்த அடிப்பாகமே தெரிந்து விட்டதா, அந்த பாதாளத்துமே தெரிந்து விட்டதா, அந்த தரையே தெரிந்து விட்டது என்று கம்பர் சொல்கிறார். அவ்வளவு அதிகமாக இவர்கள் நீரை பருகினார்கள் என்பதை குறிப்பதற்காக மிகையாக அதை பயன்படுத்துகிறார். ஓமை உயர்வு நகர்ச்சியாக அந்த செய்தியை அவர் சொல்லுகிறார். அத்தோடு நிறுத்தவில்லை, இவர்கள் இப்படி கங்கை நீரை எல்லாம் பருகிவிட்டதனால் கங்கை நதி போய் கடலில் கலப்பது நின்று விட்டது. இப்படி கடலில் கலப்பது நின்று விட்டதனால் இடைவிடாமல் கங்கை போய் எப்போதும் கடலில் கலந்து கொண்டே இருக்கும். பற்றாத ஜீவ நதி அது, அது எப்போதும் தண்ணீரை கடலுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இப்போது இவர்கள் இடையில் அவ்வளவு நீரையும் அள்ளி பருகி விட்டதனால் அந்த தண்ணீர் போய் கடலை சேரவில்லை, அதனால் அந்த கடலுக்கே தாகம் எடுத்து விட்டது என்று கம்பர் சொல்றார். கடல் அதுவரைக்கும் தாகம் இல்லாமல் இருந்தது. ஏன் தாகம் இல்லாமல் இருந்தது என்றால் கங்கை கொண்டு போய் அளவற்ற நீரை அந்த கடலுக்கு கொடுத்து கொண்டே இருந்தது. ஏற்கனவே உப்பு இருந்தால் உப்பை நாம் உண்டால் தாகம் வந்துவிடும். கடலுக்கு ஏற்கனவே உப்பு அதிகம், அதனால் கடலுக்கு தாகம் எப்போதும் அதிகமாக இருக்கும். இப்படியெல்லாம் நாம் சிந்திக்கும் விதமாக அந்த பாட்டலை கம்பர் இயற்றியிருக்கிறார். கடலுக்கு தாகம் எப்போதும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் கடலே உப்பு மயமானது. அந்த தாகம் கங்கை இடைவிடாமல் கொண்டு வந்து நீரை கொட்டுவதனால் அந்த தாகம் ஏதோ ஒரு கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டே இருக்கிறது, தாகத்தை தணித்துக் கொண்டே இருக்கிறது. இப்போது திடீரென்று அந்த கங்கை நீர் வந்து சேர்வது நின்று விட்டதனால் கடல் தாகத்தால் தவிக்க ஆரம்பித்து விட்டது என்று கம்பர் சொல்லுகிறார். அந்த அளவிற்கு இவர்கள் நீரை எல்லாம் பருகி விட்டார்கள். இந்த பரிவாரத்தினர் நீரை எல்லாம் பருகி விட்டனர் என்று ஒரு பாடலில் அவர் பருகின செய்தியை சொல்லுகிறார். அப்படியாக நீர் பருகி கங்கை நதியை அடைந்த அந்த பரிவாரத்தினர் அதன் பிறகும் கொஞ்சம் பயணித்து மிதிலை எல்லையை வந்து சேர்ந்து விடுகிறார். மிதிலை எல்லையை வந்து சேர்ந்தவர்கள் அங்கு இருந்த ஜனக மகராஜன் எதிர்கொண்டு வரவேற்கு. அது ஒரு மரபுதானே, ஒரு பெரிய இப்போது கூட நாம் பார்க்கிறோம். சாதாரணமானவர்கள் வந்தால் பொதுவாக யாரும் போய் எதிர்கொண்டு வரவேற்பதில்லை, வீட்டுக்குள்ளேயே இருப்பார்கள். வீட்டில் வந்து கதவை தட்டிய பிறகுதான் திறப்பார்கள். இது சாதாரணமானவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பு. ஆனால் முக்கிய நபர்கள் வந்தார். இவர்கள் வீட்டுக்காரர்கள் யாரை முக்கியமாக கருதுகிறார்களோ அந்த முக்கிய நபர்கள் வந்தால் அவர்களுடைய முக்கியத்துவத்திற்கு ஏற்ப வாசலை திறந்து வைத்துக் கொண்டு வாசலிலே நின்று வரவேற்பவர்கள் உண்டு. சிலர் வெளிவாசலுக்கே போய் வரவேற்பார்கள். அந்த மதிலின் வாசலுக்கே சென்று அங்கு நின்று வரவேற்பதும் உண்டு சிலரை. இன்னும் மிக மிக முக்கியமானவர்கள் வந்தால் ஊர் எல்லையிலேயே போய் வரவேற்பது உண்டு. இப்படி எல்லாம் நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த காலத்திலும் நடைமுறையில் இருக்கிறது. இங்கே தசரதன் வருகிறான். தசரதனை வரவேற்பதற்கு நாட்டின் எல்லைக்கே ஜனக மகாராஜன் வந்துவிடுகிறார். தசரதன் ஒரு சக்கரவர்த்தி, மன்னர். ஜனக மகாராஜனோ ஒரு சாதாரண அரசன். இவன் சக்கரவர்த்தி, அவன் சாமானிய ஒரு அரசன், அவ்வளவுதான். இந்த சக்கரவர்த்தியை அந்த சித்தரசன் வரவேற்க வருகிறான். இதுதான் மரபு. பேரரசன் வரும்போது சித்தரசன் அவனை முன்னதாகவே எல்லையில் வந்து வரவேற்பது மரபு. இன்றைக்கும் அந்த மரபு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை போல அன்றைக்கும் ஜனக மகாராஜன் தன்னுடைய நாட்டின் எல்லையிலேயே வந்து அவனை எதிர்கொள்கிறான். அப்படி எதிர்கொள்வதை பற்றி சொல்லக்கூடிய பகுதிதான் இந்த பகுதி என்பதனால் இதற்கு எதிர்கோள் படலம் என்று பெயர் வந்தது. சில பிரதிகளில் எதிர்கொள் படலம் என்று இருக்கிறது. எதிர்கொள் படலம், எதிர்கொண்டதை கூறக்கூடிய படலம், எதிர்கொள் படலம். இங்கு சில பிரதிகளில் எதிர்கோள் படலம் என்று இருக்கிறது, நெடிலாக மாறியது. இங்கும் இந்த பதிப்பில் அந்த எதிர்கோள் என்ற வார்த்தை தான் வந்து. எதிர்கோள் என்றாலும் எதிர்கொள் என்றாலும் அர்த்தம் ஒன்றுதான். அர்த்தத்தின் அடிப்படையில் ஒன்றுதான், ஆனால் இலக்கணத்தின் அடிப்படையில் வேறு. எதிர்கோள் என்ற வார்த்தையில் கோள் என்பது முதல் நிலை திரிந்த தொழில் பெயராக வந்திருக்கிறது. இந்த கொள்ளுதல் என்ற வார்த்தை கொள் என்று பகுதியாக வரும். கொள் என்பது பகுதி, கொள்ளுதல் என்பதில் கொள் என்பது பகுதி. அதுதான் முதல் நிலை, அந்த பகுதியைத்தான் முதல் நிலை என்று சொல்வார்கள். அந்த பகுதி திரிந்து கோள் என்று மாறிவிட்டது. அங்கு கோள் என்பதும் கொள்ளுதல் என்ற அர்த்தத்தில் தான் வந்திருக்கு. எதிர்கொள்ளுதல், எதிர்கொள்ளுதலை சொல்லக்கூடிய படலம் அது. முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் என்று சொல்லுவார். இதை போன்றுதான் அந்த பேறு என்ற வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டீர்கள். பேறு என்பது பெறுதல் என்ற வார்த்தையின் முதல் நிலை திரிந்த தொழில் பெயர் தான். பெறுதல் என்பதனுடைய முதல் நிலை பெரு என்பது, அது திரிந்து பேறு என்று வருகிறது. அதே போலதான் இங்கு கொள் என்பது திரிந்து கோள் என்று வந்திருக்கிறது. எதிர்கொண்டதை கூறக்கூடிய படலம், எதிர்கொள்ளுதலை கூறக்கூடிய படலம், எதிர்கோள் படலம். இங்கு யார் யாரை எதிர்கொள்கிறார் என்றால், தசரதனை ஜனக மகாராஜன் எதிர்கொள். தசரதனை ஜனக மகாராஜன் எதிர்கொண்ட செய்தி மட்டுமல்ல, தசரதனை ராமனும் லக்வணனும் எதிர்கொண்ட செய்தியும் சேர்த்தே சொல்லப்படுகிறது. ராமனும் லக்வணனும் இங்கு இருக்கிறார்கள், மிதிலையில் இருக்கிறார்கள். வில்லை ஒடித்து விட்டு விஸ்வாமித்திரரோடு மிதிலையிலேயே தங்கி இருக்கிறார்கள். ஐயா ஒரு சாரி, மன்னித்துக் கொள்ளுங்கள். நேரம் 7:30 கடந்து விட்டது. மற்றவர்களுக்கு இந்த படல் திரும்ப சரி, அடுத்த வாரம் தொடரலாமா? மன்னிக்கவும். நான் இந்த படலத்தின் அறிமுகத்தோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். இது இந்த சரியா? செய்தியை தான் சொல்லுகிறேன். இந்த சரியா? படலம் தசரதனை ஜனக மகாராஜனும் ராமலக்குவனரும் எதிர்கொண்ட செய்தியை சொல்லக்கூடிய படலம். அந்த படலத்தில் இருந்து சில பாடல்கள் எடுத்து இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை பற்றி நாம் அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம். இதுதான் இந்த எதிர்கோள் படலத்தினுடைய சாரமான செய்தி. நாம் அடுத்த வாரம் அந்த பாடல்கள் எல்லாம் ஒரு முறை அந்த ஒரு பாடலையும் எல்லாம் வருவோம். இன்று நாம் பார்க்கலாம்.